மன்னிக்கவும் நன்றி. We have been very thankful for many of the brethren here who have been very generous with us with gifts. இங்க வந்திருக்கக்கூடிய அநேகர் இல்ல எங்களுக்கு அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்தீங்க, அதில் ரொம்ப தாராளமானதோடு செயல்பட்டீங்க. அப்படியான உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய என்னுடைய நன்றிகள். I love the sweet candy and the beautiful flowers you give to us. நீங்க எனக்கு கொடுத்த சாக்லேட்ஸ், அந்த மலர் கொத்துகள், அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. But I love more your smiles and your love. அதை பார்க்கிலும் அதிகமாக உங்களுடைய சிரிப்பும் உங்களுடைய அன்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. When I leave, I will make a little tear. கண்டிப்பா நான் இங்கிருந்து உங்களை விட்டு பிரிந்து போகும்போது கண்ணீர் வரும் எனக்கு. Our Lord in Matthew 26:27 said that he took the cup and gave thanks. நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 26:27 நாம் வாசிக்கும் போது அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். So we would like to consider a special area of thanks. அதனால இன்னைக்கு சில ஒரு விசேஷமான ஸ்தோத்திரம் ஏறெடுத்தல பத்தி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். And of course I'm speaking about being thankful for our brethren. கண்டிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஏறெடுக்க வேண்டிய ஸ்தோத்திரம் நன்றியறிதலை குறித்தே நான் இன்னைக்கு பேச இருக்கிறேன். The apostle Paul was thankful for his brethren also. அப்போஸ்தல் பவுலும் கூட தன்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி ஏறெடுத்தவராக இருந்தார். In Romans chapter 1 verse 8 it says, I'll let you read it over there. ரோமர் 1:8 அதை குறித்து வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். So first he thanked God through Jesus Christ for his brethren. முதலாவது அப்போஸ்தல் பவுல் தேவனிடத்தில் கர்த்தர் இயேசு மூலமாக தன்னுடைய சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தார், நன்றி ஏறெடுத்தார். Because the Lord provided his brethren to assist and comfort him. ஏனென்றால் அவருடைய சகோதரர்கள் மூலமே தேவன் அவருக்கான உதவிகளையும் ஆறுதலையும் அங்கு கொடுத்தார். But what was the most comforting to Paul was the faith of the Roman brethren. ஆனாலும் அதை பார்க்கிலும் அப்போஸ்தல் பவுலுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்த விஷயம் என்ன என்று பார்க்கும்போது அவருடைய சகோதரர்களுடைய விசுவாசம். Romans 1 verse 12. வாசிக்கலாம் ரோமர் 1:12. ரோமர் 1:12. எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். The mutual faith of you and me. அதாவது உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர விசுவாசம். And we see an outpouring, a going forth of Paul's emotion. அது மாத்திரமல்ல அப்போஸ்தல் பவுலின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள். And he especially remembers Priscilla and Aquila. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பற்றி அங்க நினைப்பூட்டி ஞாபகப்படுத்தி பேசுறார். Because they were a special comfort to him. காரணம் அவர்கள் இருவரும் அப்போஸ்தல் பவுலுக்கு ஒரு விசேஷமான விதத்துல ஆறுதலா இருந்தாங்க. So pay attention here that Paul was a very strong man. இங்க ரொம்ப கவனிக்கணும், அப்போஸ்தல் பவுல் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தா அவர் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், எல்லா விதத்திலும் ஒரு தைரியம் உள்ள மனிதனாக அவர் இருந்துட்டார். But even a strong man needs comfort and help from being discouraged. இருந்துட்டாலும் ஒரு மனிதன் தைரியம் உள்ளவராக இருந்துட்டாலும் பலம் உள்ளவராக இருந்துட்டாலும் கூட சில சமயங்கள்ல அவருக்கும் சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து ஆறுதலும் தேறுதலும் அவசியமாக இருக்கு. Let's take a look at 2 Corinthians 7:5-11. But I won't have you read it. I'm going to read it from a different translation first. அதாவது 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை நாம பார்க்க போறோம். I will தமிழ்ல இல்ல முதலாவது நான் வேற ஒரு மொழி பெயர்ப்பில் அதை வாசிக்கணும். I will shorten it. You know, there was much trouble in Macedonia. மக்கெதோனியாவுல சில பிரச்சனைகள் உபத்திரவங்கள் போய் கொண்டிருந்துச்சு. And the arrival of Titus gave Paul much comfort. அந்த சமயத்தில் தீத்து அப்போஸ்தல் பவுலின் இடத்துல வந்தார். அப்படி அவருடைய வருகை அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்றும் வாசிக்கிறோம். Because he told Paul of the efforts of the Corinthians to help Paul. ஏனென்றால் தீத்து வந்தபோது கொரிந்து சபையில் இருந்துட்ட சகோதர சகோதரிகள் அவருக்காக இருந்த அன்பு, அவர்களுக்கு உதவி செய்ய இருந்த விஷயங்கள் எல்லாம் அவரிடத்துல பகிர்ந்து கொண்டார். The Corinthians had much sympathy for Paul. கொரிந்தில் இருந்த சகோதர சகோதரிகள் பவுலின் நிமித்தம் ரொம்ப இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொண்டாங்க. Verse 13, I will let you read that. 13 ஆம் வசனத்தை வாசிங்க நீங்க. First, 2 Corinthians 7:13. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். The spirit of Titus was very refreshing to Paul. ஆமா, அதாவது தீத்துவின் இடத்துல காணப்பட்டுட்ட அந்த சிந்தை, அந்த ஆவி அப்போஸ்தல் பவுலை மிகவும் உற்சாகப்படுத்தினது, பலப்படுத்தினது என்று நாம் கவனிக்கிறோம். But also Paul was rejoicing because the Corinthian brethren had taken his admonition about the immoral issue in their midst. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தல் பவுலினுடைய சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் என்ன என்று சொன்னா, கொரிந்து சபையில நடந்துட்ட சில ஒழுக்க ரீதியான தவறுகளை குறித்து அப்போஸ்தல் பவுல் அவர்களுக்கு எச்சரித்து கண்டித்து உணர்த்தியதை அவர்கள் நல்ல மனதில் ஏற்றுக்கொண்டாங்க. அது அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. Because they were obedient in Corinth, it brought a very great unity of the spirit with Paul. இப்படியாக கொரிந்து சபையில் இருந்தவர்கள் அவருடைய கண்டனத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய குறைகளை மாற்றிக்கொண்டதுனால சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரு ஒருமைப்பாடு, ஒற்றுமை அங்கு வளர்ந்தது. Now verse 15 shows us that Titus himself had a great inward love and affection for Paul. அதாவது வசனம் 15 நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுலுக்காக தீத்துவினுடைய இருதயத்தின் ஆழத்தில் விசேஷமான அன்பு இருந்ததை நாம பார்க்க முடியும். And Paul had developed a great inward affection for Titus because of the obedience of Titus. அதே போல அப்போஸ்தல் பவுலுக்கும் அவருடைய இருதயத்தில் தீத்துவ நிமித்தம் ஆழமான ஒரு அன்பு உருவானது. காரணம் அவருடைய அந்த கீழ்ப்படிதல். The feeling that Titus had was a great inward affection. அதாவது தீத்து அவருக்குள்ளாக அவர் உணர்ந்தது ஒரு உள்ளான அன்பு, நேசம் என்று நாம குறிப்பிடலாம். And the Greek word is phalangia. அதற்கான கிரேக்க பதம் சகோதரர் சொன்னது போல phalangia. It means all the way down to the belly, to the gut. எங்க இருந்த அந்த அன்பு, நேசம் வந்தது என்பதை அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக குறிக்குது. உள்ள இருந்து. So this created a great unity of the spirit. So அது ஒரு ஆவியில ஒரு ஒருமைப்பாட்டை அங்க வளர்த்தது என்று பார்க்கிறோம். So this makes us realize how even the strongest brethren need support. Even this brother. இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது என்று சொல்லும் போது, சகோதரர்களில் பலமானவர்களுக்கும் ஆறுதல் என்பது அவசியம் என்பது நமக்கு புரியுது. அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும். This brother is very discouraged sometimes. இந்த சகோதரர் சில சமயங்களில் ஊக்கம் இழந்து போயிடுவார். But when he sees you being obedient and upholding the principles of God, it lifts him up. ஒருவேளை அப்படி சோர்ந்து போயிருக்கக்கூடிய சகோதரர் உங்களை பார்க்கிறார் என்று சொல்லும் போது நீங்கள் தேவனுடைய தெய்வீக கொள்கைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களை காத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை அவர் உணரும் பொழுது அவருடைய சோர்வு நீங்கி அவர் பலப்படுவார் தேவனை. There is a very good example in 2 Samuel with David. இதற்கு ஏற்றது போன்ற ஒரு உதாரணம் 2 Samuel 23 தாவீதினுடைய விஷயத்துல நேர்ந்த ஒரு சம்பவத்தை நம்ம நினைவு கூறலாம். And Brother Russell makes tells it as a story. சகோதரர் ரசல் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு கதை போல சுருக்கி இருப்பதை நாம பார்க்கலாம். He says that when David was in the cave of Adullam, அதாவது தாவீது அதோலம் என்ற இடத்துல அவர் இருந்தபோது, and then he became very homesick. அவர் ஒருவேளை வீட்டு ஞாபகம் அவருக்கு அங்க வந்தது. He wanted to have some of the he was recalling with his brethren the fine water from the well in Bethlehem. அதாவது அந்த சமயத்துல அவரோடு கூட இருந்தவர்கள் கிட்ட அவர் சொன்னது என்னன்னா பெத்லகேம்ல ஒரு நல்ல கிணற்றண்டையில இருந்த தண்ணீரை பற்றி. And he said, if only I could have a drink of that water right now. So அந்த கிணற்றல இருந்து ஒருவேளை எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமே ஆனால். So it's like here in India, if Brother Rick or Sister Ruth or I say, oh, it would be nice to have this, before you know it, one of the Indian brethren has brought it to us. அது கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய சகோதரர் ரிக் அவங்க துணைவியார் ஒருவேளை அது போன்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடும் போது அதை உடனே யாராவது இங்க இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வரும் இல்ல அது மாதிரி. And David's brethren went to the well to get him water. தாவீத் இப்படியாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போது அவரோடு கூட இருந்த அந்த பராக்கிரமசாலிகள் என்று படிக்கிறோம் அவர்கள் ரொம்ப பிரயாசம் எடுத்து பெத்லகேம் போய் அங்கிருந்த கிணற்றண்டையில் இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார்கள். But it was very perilous, it was very dangerous because King Saul was looking for them and also Bethlehem was in the hands of the Philistines. ஆனால் இந்த செயலை செய்வது அவ்வளவு சுலபமாக இருந்திடல காரணம் சவுல் வந்து தாவீதை தேடிக்கொண்டிருந்த சமயம் அது. அது மாத்திரமில்ல அந்த சமயத்துல பெத்லகேம் வந்து பெலிஸ்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. But they manifested, they showed their loyalty to David and brought the water. ஆனா அந்த பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இருந்தவங்க தாவீதுக்கு தங்களுடைய உண்மையை அன்பை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் இருந்ததையும் பாராம அவர்கள் போய் பெலிஸ்தரையும் தாண்டி அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்தார்கள். Maybe he wants you to come get closer. It's ringing a lot. When they arrived, the men gave the water skin, it was in a skin, to David. அப்படியாக அவர்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அதை தாவீதுக்கு கொடுத்தாங்க. But David said, this water is too precious. The price was too great. The risk was too great to be lightly used for his own body. அந்த சமயத்தில் தாவீது சொன்னது என்னன்னா இவ்வளவு பிரயாசம் எடுத்து அதாவது உயிரையே பணயம் வைத்து நீங்கள் போய் இந்த தண்ணீரை கொண்டு வந்ததுனால எனக்காக நான் குடிப்பது ஏற்றதா இருக்காது. இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு செயல். அப்படி விலை மதிக்க முடியாத ஒரு தண்ணீராக அதை அவர் பார்த்தார். So he took the water and poured it on the ground. அதனால் அந்த தண்ணீரை அவர் பருகாமல் அதை கீழே பூமியில நிலத்துல ஊத்தினார் என்று பார்க்கிறோம். And he gave it as a thanks offering to the Lord. அதை அவர் தேவனுக்கு ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திர பலியாக நன்றி அறிதலின் பலியாக கொடுத்தார். So as I said earlier with when I was talking about you brethren, the spiritual refreshment, the encouragement from the loyalty of the brethren is much better than the water. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த சகோதர சகோதரிகளிடத்தில் காணப்படுகிற அந்த ஆவிக்குரிய அந்த கீழ்ப்படிதல் அந்த விசுவாசம் இது அந்த தண்ணீரை பார்க்கலுமே வெளியேற பெற்றதாக இருக்கு. This fellowship David had with his brethren was very much like the fellowship we see in 1 Corinthians chapter 10, verse 16. தாவீது அவருடைய சகோதரர்களோடு வைத்திருந்த அந்த ஐக்கியம் என்று சொல்லும் போது அது கிட்டத்தட்ட 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐக்கியத்துக்கு ஒப்பாக இருக்கு என்று நாம பார்க்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? Now I said that this was greater than the fellowship, it reminded David of the fellowship. அதாவது நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்ல, இங்கு அதாவது தாவீதனுடைய தாவீதுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தை பார்க்கலாம். இந்த ஐக்கியம் ரொம்ப பெரியது, விசேஷம். And in verse 16 the word communion means fellowship. It's the word in the Greek called koinonia, and it is the same word translated other places as fellowship. அதாவது இந்த 16 வசனத்துல நாம வாசிக்கிற அந்த வார்த்தை ஐக்கியம் என்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான பதம் தான் கிரேக்க பாஷையில கொய்னனியா. கொய்னனியா கொய்னனியா என்று கிரேக்கில் சொல்லும்போது தமிழ்ல வந்துட்டு ஐக்கியம், ஆங்கிலத்துல ஃபெலோஷிப். In the upper room, Jesus and the apostles were gathered not just to partake of the Passover. அதாவது மேல் வீட்டறையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூடி வந்தது பஸ்காவை அனுசரிப்பதற்கு மாத்திரமல்ல, but it was also because they had a common bond, a fellowship in the truth. மாறாக அந்த சமயத்துல அவர்களுக்கு இடையில அவர்களுக்கு மத்தியில ஒரு விசேஷமான ஒரு பிணைப்பு, ஐக்கியம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். It was a bond that went beyond their Jewish heritage. அந்த ஐக்கியம், அந்த பிணைப்பு என்று சொல்லும்போது அவர்கள் யூதர்களாக கூடி வந்திருந்தாங்க என்பதை பார்க்கிறோம். அதையும் தாண்டி ஒரு விசேஷமான ஐக்கியமாக அவங்களுக்கு இருந்தது. They shared a bond with one another and with our Lord Jesus and with the Heavenly Father in faith. அப்படி என்ன விசேஷம் அவங்களுடைய ஐக்கியத்தில் இருந்தது என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஒருவரோடொருவர் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, அவங்களுக்கு கர்த்தர் இயேசுவோடு ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, அவங்களுக்கு தேவனோடும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அந்த மேல் வீட்டறையில. Oh, I'm going the wrong way. Sorry about that. We look at the Greek word koinonia. இப்பொழுது koinonia என்ற அந்த கிரேக்க வார்த்தை குறித்து பார்க்கலாம். And it is a common fellowship, a common union with the body and the blood of Christ. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை குறிக்கிற வார்த்தை. And this is what we have here together. அந்த ஐக்கியத்தை தான் நாம் நமக்குள்ள அங்க பெற்றிருக்கோம். It is the only true basis for Christian fellowship. இந்த ஒரு ஐக்கியமே கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கான அஸ்திபாரமாக அடிப்படையாக இருக்கு. கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் அடிப்படையாக கொண்டு உருவாகிற ஐக்கியம். 1 John 1:3 வாசிப்போம். Just the beginning part up until the word fellowship. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. That's good. The fellowship is truly also with the Father and the Son. வசனத்தில் வாசித்தது போல அந்த ஐக்கியம் என்பது தேவனோடும் கர்த்தர் இயேசுவோடும் கூட இருக்கு என்பதை நாம் உணரணும். Isn't this process by which we gain our brethren, by which we have new brethren, we declare to somebody that's ignorant what we have seen and what we have heard. So இதையவே நாம் அடிப்படையாக கொண்டு புதிய சகோதரர்களை நம்மிடத்தில் நாம் அங்கு பெற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன நம்புகிறோம் என்பதை அறிவிக்கிறோம். அதன் மூலமாக இந்த ஐக்கியத்தில் புதியவர்களை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். There are some new ones here. கண்டிப்பா இங்கு சில புதியவர்கள் இருக்கிறீங்க. And we share what we have, they rejoice in it, and then they share it with somebody else. அவர்களிடத்தில் நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்தை ஐக்கியத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அவர்களும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. As you come to have a love of the truth, then we have a greater fellowship. சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அடிப்படையாக கொண்டு இந்த ஐக்கியத்தில் நீங்க அங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. But a koinonia, a true fellowship, will increase as we see each one walking in the light. ஆனாலும் கோயினியா குறிக்கிற அந்த உண்மையான ஐக்கியம் என்பது நாளுக்கு நாள் பெருகக்கூடியதா இருக்கும். நாம் அந்த சத்தியத்துல நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இருக்கும்போது. Notice the brother, the African brother in the picture is standing and working. He is not sitting. இந்த பிக்சர்ல நாம பார்க்கிறோம் ஆப்பிரிக்க பகுதி இருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரர். அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவது நாம் அங்க பார்க்கிறோம். அவர் சும்மா இருக்கல இங்க. Because he is working in the Lord's service. அவர் கர்த்தருடைய ஊழியத்துல பங்கெடுத்து ஊழியம் செய்கிறவராக இருப்பதை பார்க்கிறோம். It's not good enough to just let the light shine upon us and warm us. அதாவது சத்திய வெளிச்சம் என்பது நம்மை பிரகாசிக்க அனுமதிப்பது மாத்திரம் போதுமானது கிடையாது. But our character and our actions should reflect to others what we believe as we talk with them about the truth. அப்படியாக நாம் கேட்டு விசுவாசிக்கிற அந்த சத்தியத்தினால நமக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை நம்முடைய நடக்கையில மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது ரொம்பவே அவசியம். 1 John 1:7 speaks of this. இதை குறித்து 1 John 1:7 நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Thank you. Walk. We're going to look at that word. அந்த வசனத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். Let's read 1 John 2:3 and 6. 1 John 2:3-6 வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். We want to walk as he walked. கர்த்தர் கர்த்தர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். And this will show that we really know him. அதுவே நாம் உண்மையிலேயே அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை காட்டும், நிரூபிக்கும். Remember the words of Amos 3:3. ஆமோஸ் பேசின வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவோம். 3:3. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? Because we see that is the opposite of fellowship. If you are not agreed on the things of the Christian principles, it would be very hard to walk one with another. ஆமா, கிறிஸ்தவ கொள்கைகள்ல நாம ஒருமனப்பட்டவர்களாக இல்ல என்று சொல்லும்போது அது ஐக்கியத்திற்கு எதிர்ப்பதம் என்று நாம புரிந்து கொள்ளலாம். ஒருமனப்பட்டவர்களா இருந்தா ஐக்கியமா இருப்போம். நம்ம விசுவாசத்துல வேறுபட்டவர்களா இருந்தா நிச்சயமா அந்த ஐக்கியத்தில் இல்லை. Now I'm going to give some advice. from the apostle to the young sisters and the young brothers that are not married. நான் இப்பொழுது அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தைகளில் இருந்து சில சகோதரிகளுக்கும் சில சகோதரர்களுக்கும் திருமண பந்தத்துக்குள்ள பிரவேசித்திருக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் கொடுக்க போறேன். 2 Corinthians 6:14. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Our associations, whether it be with brethren or in the world, can direct our actions. நம்ம சகோதரர்களோடோ அல்லது உலகத்தாரோடோ வைக்கிற அந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். And if we are joined sometimes with unbelievers, either in marriage or in friendships, it sometimes can lead to wrong actions. ஒருவேளை நம்முடைய ஐக்கியம் என்பது தொடர்பு என்பது அவிசுவாசிகளோடு இருக்குமேயானால் திருமணத்திலோ அல்லது மற்ற எந்த விஷயத்திலோ தவறான ஒரு பாதையை நோக்கி அது நம்மை வழிநடத்துவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. So the apostle is telling us to make good choices in our friendships. அதனால் அப்போஸ்தல் பவுல் நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை குறித்தும் திருமண மதத்தில் இணைப்பவர்களை குறித்தும் ஒரு எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றார். Acts 2:42. அப்போஸ்தல நடவடிக்கை 2:42 வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Where the apostle says doctrine and fellowship, that word fellowship is koinonia. இங்க அப்போஸ்தல் பவுல் உபதேசம் அந்நியோனியம் ஐக்கியம் என்று அங்க சொல்றாரு இல்லையா, அந்த ஐக்கியம் என்ற வார்த்தை நம்முடைய பாட தலைப்பு கொயினியா என்பதிலிருந்து வருது. And the apostle here is stressing the importance of pure doctrines for a proper fellowship. இங்க அப்போஸ்தல் பவுல் ஒரு சரியான ஆரோக்கியமான ஐக்கியத்திற்கு பரிசுத்தமான சத்தியம் உபதேசங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துறார். There may be a certain degree of fellowship with some people that are in other churches. மற்ற சபைகளில் இருக்கக்கூடிய ஜனங்களோடு ஏதோ ஓரளவு ஒரு நட்பு சிநேகம் என்பது நமக்கு இருக்கலாம். But it cannot be a complete koinonia fellowship. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவை நாம் என்ன சொல்லிட முடியாதுன்னா கொயினியா என்ற வார்த்தை குறிக்கக்கூடிய அந்த உண்மையான ஐக்கியம் என்று நாம் அதை சொல்லிட முடியாது. Because the doctrine is very important. ஏனென்றால் உபதேசம் என்பது மிக மிக முக்கியம். We also gather in fellowship for mutual temporal benefit. நாம் இப்படியான ஐக்கியங்களை கூடி வரும் பொழுது அதில் அநேக காரணங்கள் இருக்கு. அதில் பரஸ்பர உதவிகளுக்காக மற்ற நன்மைகளுக்காக கூட நாம் ஐக்கியத்தில் ஒன்றாகிறோம். More important for mutual spiritual encouragement. அதே பார்க்கிலும் எது ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம கூடி வரும் பொழுது என்று சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்வதற்கு அந்த ஐக்கியங்கள் அவசியமா இருக்கு. I like what it says in Hebrews 10:24-25. எபிரேயர் 10:24-25 வசனங்களை சொல்லி இருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Encouraging one another. This is why we are here. ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவது பலப்படுத்துவது அது ஒரு முக்கிய காரணம் நாம் ஏன் இன்னைக்கு எல்லாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதுக்கு. But I said one another. So believe me when I say I am encouraged just as much as you are encouraged by our mutual fellowship. நான் குறிப்பிடுவது ஒருவரை ஒருவர் என்று நான் சொன்னேன். நீங்க நம்புங்க, உங்களால நான் ஊக்கப்படுத்தப்படுகிறேன், பலப்படுத்தப்படுகிறேன், என்னால நீங்களும் ஊக்கப்படுத்தப்படுகிறீங்க, பலப்படுத்தப்படுகிறீங்க. In a great room like this, and in our fellowship today and yesterday, we can feel very spiritual. நேற்றும் இன்றைக்கும் இது மாதிரியான ஒரு பெரிய அரங்கில் நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது அது நம்மை வெகுவாகவே ஊக்கப்படுத்தியுள்ளதை நாம் உணர முடியும். But there are some isolated brethren, maybe only two or three together in some places. ஆனால் ஒரு சில சமயங்களில் ஒரு சகோதரரோ ரெண்டு பேரோ மூன்று பேரோ என்று சொல்லி அவர்கள் ரொம்ப தூரத்தில் விலகி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தூரத்தில் விலகி இருக்கிறவங்க. But they also have the fellowship with two more, with the Father and the Son. அவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு தூரத்தில் விலகி இருக்கிற இரண்டு மூன்று பேராக இருந்துட்டாலும் அவர்களுக்கு இன்னும் இரண்டு பேரோடு ஐக்கியம் இருக்கு, கர்த்தராகிய இயேசு மற்றும் பிதாவாகிய தேவனோடு. So even if we are in small groups, we can enjoy a good fellowship knowing that the Father and the Son are there with us. அதனால ஒரு சிறு அறையில நம்ம ஒரு சிறு எண்ணிக்கையில கூடி வந்திருக்கிற ஜனங்களாக இருந்துட்டாலும் தேவனும் கர்த்தர் இயேசுவும் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லும் போது ஒரு ஆசீர்வாதமான ஐக்கியத்தை நாம் உணர முடியும். Matthew 18 verse 20. மத்தேயு 18 20 வாசிங்க. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். Ah, this is a great promise that the Father will be with us, that the Son will be with us when we are in prayer. ஆமாம், அதாவது நாம் ஜெபிக்கும் போது கூடி வரும்போது தேவனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாங்க என்பது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். Now the Apostle Paul in Philippians 3 verse 10 takes us to an entirely different level of koinonia. Apostle Paul Philippians 3rd adhigaram 10th vasanathil inda koinonia kurikkakoodiya unmayana aikyathin innoru padikku mele namai anga kondu povadhai nama paarkka mudiyum. He talks about the fellowship of sufferings. அங்கு அவர் பாடுகள்ல ஐக்கப்படுவதை பற்றி பேசி இருக்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். He desired to feel the sufferings of Christ so that he could have a very close connection, a heart communion with Christ. ஆமாம், இந்த வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள்ல அவர் ஐக்கியப்பட விரும்பினார். அதன் மூலமாக அவரை பற்றி அறிகிற அறிவிலும் அவருடனான ஐக்கியத்திலும் தன்னை இன்னும் அதிகமாக உணர்வுக்கு கொண்டு போக முடியும் என்று நம்பினார். And I have talked to many here who have told me that just like Paul, that they believed it was a privilege to suffer in the same way for the truth, for Christ. அதே போல நான் இங்கு சிலரை சந்தித்தேன், அவர்கள் கூட அதுதான் அங்கே பேசினாங்க. அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருப்பது போல சத்தியத்துக்காக கிறிஸ்துவுக்காக அந்த பாடுபடுவது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். History has many examples of those who suffered for the truth. அதாவது சபை சரித்திரத்தில் நாம் அங்கே பார்க்கும்போது சத்தியத்துக்காக பாடுபட்டவங்க துன்பப்பட்டவங்க அநேகர் இருப்பதை நாம் கவனிக்க முடியும். And as we read stories about these ones, our feeling of fellowship, even though they are dead, even though we don't know them personally, that we feel emotionally connected to them. So அப்படியாக சத்தியத்தின் நிமித்தம் பாடுபட்டு மரித்து போனவங்களை பற்றி நாம் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுவதை நம்ம பார்க்குறோம். அதாவது அவர்களுக்காக பரிதவிப்பதும் அவங்களுடைய சிந்தையோடு நாமளும் ஒருமிப்பதையும் நாம் அங்கே உணர முடியும். இருந்தாலும் அவர்கள் மறித்து போயிட்டாங்க, ஆனாலும் அந்த ஐக்கியத்தை உணர முடியும். அவர்களுடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது அவர்களோடு இருக்கிற ஐக்கியம். And I have picked out some in the pictures that are some of the messengers to the churches, some of the other martyrs for Christianity. ஆமாம், நான் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த பிக்சர்ல சத்தியத்துக்காக ஊழியம் செய்திட்ட சில முக்கியமான தனிப்பட்ட நபர்களை நான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். Likewise, as we learn more about our new brethren around the world, அதே போல தான் உலகம் முழுவதும் இருந்து நாம் பெற்றெடுக்கிற புதிய சகோதரர்களை பற்றி சிந்திக்கும் போதும் நாம் ஒரு உணர்வுக்குள்ள வருகிறோம். We get a closer connection with our brethren. அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள நம்ம வருவதை போல உணர்கிறோம். Now, many brethren in the United States have seen the video from the 2017 trip to India. அதாவது நாங்கள் 2017 வருஷம் இந்தியாவுக்கு வந்து போனோம். அந்த வந்து போன பயணத்தினுடைய வீடியோவை அமெரிக்காவில் இருக்க அநேக சகோதரர்கள் பார்த்தாங்க. How many of you have seen that on YouTube? ஒருவேளை யூடியூப்ல அந்த வீடியோவை பார்த்தவர்கள் இங்கு யாரேனும் இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தலாம். சகோதரர் கேட்கிறார். One. Why not? I sent the links. You should look at yourself. ஏன் பார்க்கல? நான் வந்து லிங்க் உங்க எல்லாருக்குமே அனுப்பினேன். Well, many hundreds of brethren in the United States have seen you and seen the testimonies. There were many testimonies as to how people came into the truth and what the truth meant to them here in India. ஆமாம். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளுடைய சாட்சிகளை அவர்கள் அந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொண்டாங்க. நீங்கள் எப்படி சத்தியத்துக்கு வந்தீங்க, சத்தியத்தில் எப்படி இருக்கிறீங்க என்று நீங்கள் கொடுத்த சாட்சிகளை அவர்கள் பார்த்தாங்க. And many of the American brethren at the end of the video have tears. அந்த வீடியோவை அவர்கள் பார்த்து முடித்த போது அந்த அமெரிக்க சகோதர சகோதரிகளில் நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க. They are emotional tears of love. அவர்களுக்கு அந்த கண்ணீருக்கான காரணம் அன்பின் நிமித்தம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கண்ணீரை அவர்கள் சிந்தினார்கள். So now I'm going to show you some brethren that you have never met. இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்திராத சில சகோதரர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். I'm going to show you some from Myanmar, Burma. அதாவது உங்களுக்கு பர்மா, பர்மா தேசத்தில் இருக்க சிலரை காண்பிக்க போறேன். And some from Africa. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சகோதரர்ல சிலரை காண்பிக்க போறேன். And we hope as you see them, your hearts will burn within you in Koinonia fellowship. அதனால நான் என்ன நம்புறேன்னா, அந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கொய்னனியா குறிக்கிற அந்த உண்மையான ஐக்கியத்தை உங்கள் இருதயத்தில் உணர்கிறதுனால நீங்க கூட கண்ணீர் விடுவீங்கன்னு நான் நம்புறேன். In addition to them talking in English, there are subtitles in English. அந்த வீடியோல அவர்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் சாட்சி கொடுப்பாங்க, ஆனால் அதோடு கூட சில விஷயங்கள் விவரங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவில் அங்கே வரும். வாசிக்க தெரிந்தவர்கள் பார்க்கலாம். Do it again. Because my uncle himself, the pastor, so he pressed me, and my family and my relative pressed me so much. My husband, my husband said me, get out from home if you do this work. But I decided. I follow Jesus. So those are our brethren, some of them from Myanmar, that have endured much for the truth, but they love the truth, they love the brethren, and they're willing to suffer much. Oops. You want me to go back? Go ahead, if you want to. You need a microphone. இவர்கள் மியான்மரில் அதாவது பர்மாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சத்தியத்துக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் பல விதங்களில் பாடுகளை பங்கெடுத்துட்ட சகோதர சகோதரிகளை பற்றி தான் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். Service of God. We will have meetings here. Ewakamwa wa tingo dagotel wa doki kanisa majulungu IEM. So by then in the denomination before we came to the truth, but the Lord was helping us, opening our eyes. Those who were head leaders in that Protestant church were in, they started seeing us, they started looking at us as somebody, or some people who are bringing maybe new doctrine. And that thing brought a lot of problems to us. Now, oh God, where could we go? You show for us the way and path to move. This is not, it's okay, God, that one is Western. At first, I was Catholic, so I overstayed where there is a Catholic, but I didn't get the truth. So from the Catholic, I decided to go to the Muslimic. So from the Islamic, I also didn't get the truth. So from there, I proceeded furthermore. I entered into the Pentecostal church. So from the Pentecostal church, I also get no truth. So I decided to come at home and I stayed. But by the help of the God, God himself also granted something good into Eliezer, the Pastor Eliezer, all along from Kampala. Then this pastor brought us the truth. The visions. Let is part of the great vine which God has planted. Do this in remembrance of me. What do you remember about Jesus? Where our blood goes and the purpose of the man. By the time he has finished studying the plan of ages and he has signed that, there is truth in it. And they taught him in Habakkuk 2, verse 2. His father wanted him to be a pastor in the nominal churches. By the time he has rejected to be a pastor, and his father rejected him not to be have his son. They want to plant and it allows you to plant again if you are down with him. Which we took one of one of them. What do you think that I'm saying? One day, if you didn't want to. They want me to go to my dad, America, they put you on one candle. I put a bikini, why do you want to do something? Not because of it. Just to be. Sorry. I have come to the truth after years of struggling, trying to know from my previous place of where I used to hear the word of God. I was first in Catholic, then I moved to some free kind of group to study, and again I entered into Presbyterian. I was trying to fellowship with them, but still there were some questions that I was unable to answer. And it keeps in my brain, something is still hidden, something is not clear. The preachers and the pastors in front of me are unable to answer. I got led to the, how do you study the Bible and have sense out of it. And from there I was connected to Brother Eliezer, as it says in the book of Ephesians chapter 1 verse 17 and 18, where the Lord will drag, the Lord will open up your eyes of understanding and that you'll be able to see openly and clearly. And since then I was able to join. But this didn't come without a cost. It cost me a lot. I lost my employment, I lost my friends, I lost my brothers in the family. A lot of persecutions have survived. I've suffered through this process. I'm really thankful to God because God has led me so much. I did not know about the truth for many years. So I'm asking God, as Paul said, that he is pressing towards the goal. I'm also trying to press towards the goal to stand firmly on the foundation as he called me, and to continue helping his saints, other people, to know the truth, the same truth I received from God. So this is my testimony. இவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் சத்தியத்துக்கு வந்த விதம், அந்த சத்தியத்துக்காக சொந்த குடும்பத்திலையும் அவர்கள் சார்ந்திருந்த சபைகளினுடைய வழிநடத்தக்கூடியவர்களால் விசுவாசிகளினால் அவர்கள் அனுபவித்துட்ட பாடுகள், அதாவது சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை அங்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. இதுவே இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். These are brethren that you have only, the only thing you have in common is a common goal, and they have the common message of God. இவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். ஆனா இவர்களோடு நாம் ஐக்கியத்தில் இருக்கிறோம். ஆனா அவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன என்று சொல்லும் போது, நம்ம எல்லாருக்கும் ஒரே இலக்கு அங்க இருக்கு, ஒரே செய்தியை நமக்குள்ள பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பது மாத்திரமே. We love those brethren as we say, as we see that they are loving the truth and loving Jesus and loving the Father in the same hope that we have. அதாவது இந்த சகோதர சகோதரிகள் தேவன் மேலையும் கர்த்தர் இயேசு மேலையும் சத்தியத்தின் மேலையும் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் போது அவர்கள் மீது நமக்கும் அங்கு அன்பு உண்டாகுவதை நாம் அங்க உணர முடியும். And as you can see, they are much more poor in the world's goods than you are, and they still have faith. கண்டிப்பாக நீங்க கவனித்திருப்பீங்க, அவர்களை நாம பார்த்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மை பார்க்கிலும் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் ஏழ்மை நிலையில இருப்பதை நாம ஒத்துக்கொள்வோம். Now we're going to turn to the opposite of thanksgiving, which is discontent. அதாவது இப்போ ஸ்தோத்திரம் ஏறெடுப்பதற்கும் நன்றி ஏற்படுவதற்கும் எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அங்க பார்க்கிறோம். அதிருப்தியாக இருப்புதல், அதிருப்தியாக இருத்தல். Discontent can lead to rebellion, as it did with Lucifer. ஒருவேளை அதிருப்தியாக இருக்கிற மனப்பான்மை என்பது கடைசியில் எங்க நம்மை வழி நடத்தும் என்று பார்த்தோம்னா கலகத்துக்கு வழி நடத்திடும். கிட்டத்தட்ட லூசிஃபருக்கும் அது தான் அங்கே நடந்தது என்று நாம் தெரிஞ்சிருக்கிறோம். Also, there is an example in the Exodus from Egypt. அதாவது எகிப்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வனாந்தர பிரயாணத்தில் கூட இதற்கு தகுந்த ஒரு உதாரணம் இருக்கு. In chapter 13, we won't read this, but in chapter 13 there is the story where many were afraid of the giants. ஆமாம், அதாவது என்னாகும் 13 அதிகாரத்துல நாம வாசிக்க போறது இல்ல, ஆனா அங்க இருக்கக்கூடிய பதிவுகள் நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது வேவு பார்க்க போயிட்ட ஜனங்கள்ல அங்க இருந்த ராட்சதர்களை பார்த்து அவர்கள் பயந்ததாக சொன்ன அந்த பகுதி. And also in Numbers chapter 14 verse 11, and we will read this if you would like. என்னாகமும் 14 அதிகாரம் 11 வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். அதை நீங்க வாசிக்கும்படி கேட்டுக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? The Lord had delivered them from the Egyptians, but they are still discontent and grumbling. அதாவது இங்க நாம பார்க்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுவித்து வந்திருக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் அதிருப்தியான மனநிலையிலேயே இருப்பதை நாம் இங்க கவனிக்கிறோம். Now read verses 22 and 23. வசனம் 22 23 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகூடாமல் இதனோட 10 என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். This is something like antitypical Egypt. இது we draw a comparison with antitypical Egypt. இப்ப நாம எகிப்தியருக்கான ஒரு நிஜத்தை குறித்து பார்க்க போறோம். எகிப்தியரை நிழலா எடுத்துட்டோம்னா ஒரு நிஜம் இருக்கும், அது குறித்து பார்க்கலாம். Some that leave antitypical Egypt and join the Bible students want to go back to the garlic and the onions and the things of antitypical Egypt into the nominal churches. அதாவது எகிப்து நிழலாக காண்பிக்கிற உலகத்தில் இருந்து வேத மாணவர்களாகி நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கிற ஒரு சிலர் மீண்டும் எகிப்துல இருந்துட்டு அந்த வெங்காயங்களுக்காக அங்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்காக நிழல்ல பார்ப்பது போன்றதை பெற்றுக்கொள்ள திரும்பினது போல நாமினல் சர்ச்சஸ்க்கு திரும்புவதை நம்ம பார்க்க முடியும். It is much easier there and they do not receive persecution. இது வந்து நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்களை சகிக்க முடியாம இருக்கும் போது இது சுலபமாக இந்த மாதிரி சிலர் பின்வாங்கி போவது முடியும். And also many are not wanting the persecution from their own families. அதுபோல நிறைய பேர் வந்து தங்கள் குடும்பத்தில் சத்தியத்து நிமித்தம் ஏற்படுகிற உபத்திரவங்களை சகிக்க கூடாதவர்களா இருக்கிறாங்க. In verse 22 and 23, read those. வசனம் 22-23 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். The Lord was not pleased with them. அவர்கள் விஷயத்தில் தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, அவர் அதிருப்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Going backwards. 2 Timothy 3, 1 through 5 warns about these troublous or perilous times. அதாவது 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 5 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்போது நம் மீது அனுமதிக்கப்பட்டிருக்கிற கொடிய காலங்களை பற்றி பேசியிருக்கு. And in 2 Peter 3:17 it says, beware of those that have error. 2 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். வாசிங்க 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இங்கு அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சனை பத்தி பேசப்பட்டிருக்கு. The word wicked in that sense is the word wicked or something else in Tamil? Common. Akramakar. Yes. The error of the wicked? Yes. Okay. The word, if you saw a wicked person, a very bad person, you would say, it would be, you could recognize them right away. அதாவது இந்த வசனத்தில் அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சனை என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த அக்கிரமக்காரர் என்ற வார்த்தையை நம்ம புரிந்துக்க முடியும். ஒருவேளை யாரையாவது நாம பார்க்கிறோம், அவர் அக்கிரமக்காரராக இருந்தா யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை, அதை நம்ம சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். But that word wicked in the true translation means unsettled, unsettled, not settled in their doctrinal mind. ஆனா அந்த அக்கிரமக்காரன் என்ற வார்த்தைக்கு வரக்கூடிய உண்மையான பதம், அதற்கு உரிய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நிலை கொள்ளாதவர், நிலை தீராதவர், செட்டில் ஆகாதவர் என்ற அர்த்தம் தான் அங்கே வருது. அந்த வார்த்தை எபிரேய பதத்து கிரேக்க பதத்துக்கான சரியான மொழிபெயர்ப்பு செட்டில் ஆகாதவர் அப்படின்னு தான் வருது. It's speaking of those who once had the truth but now have doubts and are not so sure of what they believe. அது எதை குறிக்குதுன்னா, சத்தியத்துக்குள்ள வந்தவர்கள் தான், இருந்தவர்கள் தான், ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த சத்தியத்தின் மீது சில சந்தேகங்கள் வந்து அதுல நிலை தீராத இருக்கக்கூடிய ஒரு சிலரை அந்த வார்த்தை குறிக்கிறதா இருக்கு. And many times these ones will come up with their own, they will conclude with their own version of doctrine and try to twist the scriptures to fit their beliefs. இப்படியாக சத்தியத்துல நிலை தீராத இந்த சிலர் அநேக சமயங்கள்ல வசனங்களை உபதேசங்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய சொந்த அல்லது புதிய கருத்துக்களோடு அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். So we have to establish ourselves in the truth so we are not easily led away by false doctrine. So அதனால நாம் எப்போதுமே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்தில் நம்மை நிலைப்படுத்தி கொள்ளணும். அப்படி நிலைப்படுத்தி கொண்டால் மாத்திரமே இது போன்ற தவறான உபதேசங்களினால நாம இடர்கள் அடையாமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். Acts 2:42 talks about those who continued steadfastly in the doctrine and the fellowship, koinonia. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42 வசனத்தை நம்ம அங்கு வாசிக்கும் போது அங்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தவர்களை பற்றியும், அந்த உபதேசத்துல மாத்திரமில்ல கொயினியா குறிக்கக்கூடிய உண்மையான ஐக்கியத்துல இருந்தவர்களையும் குறித்து பேசுது. வாசிங்க அந்த வசனம், அப்போஸ்தல நடவடிக்கை 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Yes, and we are happy that we have a fellowship based on the solid doctrines of truth. அதனால இந்த தெளிவான உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஐக்கியத்தை நாம் பெற்றிருப்பதை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். True thankfulness and obedience are a result of our heart condition. அதாவது உண்மையான கீழ்ப்படிதல், heart condition, our true thankfulness and obedience. அதாவது உண்மையாக நன்றியறிதல் உள்ளவர்களாக இருப்பதும் கீழ்ப்படிவதும் அது ஒரு நல்ல நம்மிடத்துல நம்ம வெளிப்படுத்த வேண்டிய நற்குணங்கள். And it's based on 1 Samuel 12:24 about serving the Lord in truth with all your heart. இதை 1 Samuel 12:24 நாம் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். We are not here for emotional support like belonging to some social group. அதாவது நாம் இங்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சில உதவிகளுக்காக நன்மைகளுக்காக கூடி வந்த கூட்டமாக நம்மை நினைக்க கூடாது, புரிந்து கொள்ள கூடாது. We are here because of our faith in Jehovah. மாறாக நாம் இங்கு ஒன்றாக ஐக்கப்பட்டிருப்பது எதன் அடிப்படையில் இருக்கு என்று பார்க்கும் பொழுது யெகோவா தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசமே. And we love sharing the truth with others. This is our common bond. அது மாத்திரமல்ல நாம் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலும் நாம் பிரியப்படுகிறோம். இதுவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திற்கான அஸ்திபாரம் மற்றும் அடிப்படை. Colossians 2:6-7 talks about being rooted and grounded, established in the faith. வாசிக்கலாம் கொலோசேயர் 2:6-7 விசுவாசத்தில் வேரூன்றி நிலைத்திருப்பதை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. Then we will be abounding with thanksgiving. ஆமாம், அப்படியாக நாம் இருந்தால் மாத்திரமே வசனத்தில் கூறப்பட்டது போல ஸ்தோத்திரத்தோட அதிலே நாம் பெருகக்கூடியவர்களாக இருப்போம். We want to have the joy of the Lord. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்க விரும்புகிறோம். We have been given a clear vision of the millennial day. 1000 ஆண்டு அரசாட்சி குறித்த ஒரு தெளிவான பார்வையை நாம் பெற்றிருக்கிறோம். And we want to lift up our heads. நாம் நம்முடைய தலைகளை நிமிர்த்தி rejoice. மகிழ்ந்து and continually give thanks. தொடர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நன்றி அறிதல் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். May the Lord add his blessing. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Remember, we don't have the crown yet, but we have a cross. ஞாபகத்தில் வைங்க, நாம் இன்னும் நமக்குரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக இன்னும் நம் இடத்துல சிலுவை இருக்கு. So bear it faithfully. அந்த சிலுவையை உண்மையுள்ளவர்களாக சுமக்க கடவோம். நன்றி.